அத்தியாயம் 5. குட்டையில் விழுந்தார்கள். அவர்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது பேச்சு சுவாரஸ்யத்தில் வழியின் குறுக்கே இருந்த அவநம்பிக்கை என்ற குட்டையை கவனிக்கவில்லை. கால் தவறி இருவரும் அதில் விழுந்து விட்டார்கள். குட்டையை விட்டு வெளியேற அங்கு இங்கும் புரண்ட போது அவர்கள் உடலெங்கும் சேறு அப்பிக்கொண்டது. கிறிஸ்தியானின் முதுகிலுள்ள சுமையினால் அவன் மெல்ல மெல்ல சகதியினுள் மூழ்க துவங்கினான். என்ன இது, நாம் ஏன் இவ்வாறு சிக்கிக்கொண்டோம் என்று கோபத்துடன் கேட்டான் இளகிய நெஞ்சன். எனக்கு தெரியவில்லையே என்றான் கிறிஸ்தியான் பரிதாபமான குரலில். இதுதான் நீ கூறிய மகிழ்ச்சியா? ஆரம்பமே இப்படி இருந்தால் மோட்சத்தை அடைவதற்குள் இன்னும் எவ்வளவு ஆபத்துகளை சந்திக்க வேண்டியிருக்குமோ? என்னால் முடியாதப்பா, நீயே போய் எனக்குள்ள மகிழ்ச்சியையும் சேர்த்து அனுபவித்துக்கொள். நான் எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து செல்வேன் என்று கோபத்துடன் கத்திய இளகிய நெஞ்சன் அந்த குட்டையிலிருந்து வெளியேற கடுமையாக முயன்றான். இறுதியில் தான் விழுந்த பக்கமே கரையேறிவிட்டான். நகரத்தை நோக்கி வேகமாக ஓட துவங்கினான். அதன் பிறகு கிறிஸ்தியான் அவனை பார்க்கவே இல்லை. ஆனால் கிறிஸ்தியானோ இடுக்கமான வாசல் இருக்கும் திசை பக்கமாக மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்றான். முதுகில் உள்ள சுமையின் பாரத்தினால் அவனால் கரையில் ஏற முடியாமல் தவித்தான். அப்போது சகாயர் என்ற ஒருவர் அங்கு வருவதை நான் என் கனவில் கண்டேன். அவர் கிறிஸ்தியானை கண்டவுடன் நின்று, ஏனப்பா என்ன ஆயிற்று என்று அன்போடு கேட்டார். நற்செய்தியாளர் என்ற மனிதர் நான் தண்டனைக்கு தப்பும்படியாக இடுக்கமான வாசலை சென்றடைய வழிகாட்டினார். நான் அந்த வழியே செல்லும் பொழுது தவறி இந்த குட்டையில் விழுந்துவிட்டேன் என்றான் கிறிஸ்தியான். நீ ஏன் கவனமாக போகக்கூடாது? இந்த குட்டையின் நடுவேதான் வரிசையாக கற்கள் போடப்பட்டுள்ளதே, அதை நீ பார்க்கவில்லையா? அவற்றின் மீது கால் வைத்து இந்த குட்டையை மிக எளிதாக கடந்திருக்கலாமே என்றார் சகாயர். நான் அவசரப்பட்டதால் இந்த கற்களை கவனிக்கவில்லை ஐயா என்றான். சரி சரி, உன் கையை கொடு என்று சொல்லிய சகாயர் அவன் கையை பிடித்து கரையில் சேர்த்தார். ஐயா, அழிவின் நகரத்திலிருந்து இடுக்கமான வாசல் செல்லும் வழியில் இந்த குட்டை இருக்கிறதே, இதனால் பயணம் செய்கிறவர்களுக்கு ஆபத்து வரக்கூடுமே. ஏன் இதுவரை இதை மூட வழி செய்யவில்லை என்று அக்கறையுடன் கேட்டான் கிறிஸ்தியான். இந்த குட்டையை மூடாமல் அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்பது எங்கள் மன்னனின் விருப்பம் அல்ல. கடந்த 2000 ஆண்டுகளாக எத்தனையோ பேர் இதை சரி செய்ய முயன்றிருக்கிறார்கள். ஆனாலும் இதை செப்பனிட முடியவில்லை. ஏனென்றால் உலகிலுள்ள ஒவ்வொருவரும் தங்கள் ரட்சிப்பை குறித்து அவநம்பிக்கை கொள்ளும் பொழுது அந்த எண்ணங்களே இந்த குட்டையை உருவாக்குகின்றன. அவநம்பிக்கை எண்ணங்கள் பெருகி வருவதால் இந்த குட்டை எப்பொழுதுமே நிரம்பி வழிகிறது. ஆனாலும் கூட விசுவாசத்தோடு இந்த குட்டையை கடக்க முற்படும் போது நடுவில் போடப்பட்டுள்ள கற்களை கண்டுபிடித்து அதன் மூலம் மிக எளிதாக கடந்து செல்லலாம். இடுக்கமான வாசலை நெருங்குவதற்குள் பாதை சரியாகிவிடும் என்றார் சகாயர் கிறிஸ்தியனை பார்த்து. இதற்குள்ளாக இலகிய நெஞ்சன் தனது கிராமத்தை அடைந்திருப்பதை நான் என் கனவில் கண்டேன். அவனுடைய நண்பர்கள் அவனை தேடி வந்தார்கள். சிலர் அவன் புத்தியோடு திரும்பி வந்ததற்காக அவனை பாராட்டினார்கள். வேறு சிலரோ அவன் துன்பங்களை சகிக்க முடியாமல் திரும்பி வந்ததற்காக அவனை கோழை என்று கூறி கேலி செய்தார்கள். சிறிது நேரம் அமைதியாக இருந்து அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த இளகிய நெஞ்சன் பிறகு தானும் அவர்களுடன் சேர்ந்து கிறிஸ்தியானை கேலி செய்ய துவங்கினான்.